శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధర్తాం సదా హృది గురుభ్యః తద్గురుభ్యస్య నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాహద్యౌ దంపదీ జగదాంపదీ జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికా కృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవోపాస్మహే మానాతీత ప్రతిదవిభవాన్ మంగళం మంగళానాం వక్షః పీఠీ మది విజయనో భూషయంతి స్వకాంత్యా ప్రత్యక్షానుశ్రవిక మహిమ ప్రార్థనీనాం ప్రజానాం శ్రేయో ముహూర్తిం శ్రీయమ శరణ స్వాం శరణ్యాం ప్రపత్యే. పునవారం తాయారుడే అనుగ్రహత్తినால தாயாறு பெருமாள் தாயாருடைய பெருமையை பார்த்தோம். என்ன பெருமைனா பகவானுக்கே சுயஸ்பதி அப்படின்னு தான் சொல்றோம். அதனால தாயாரை இட்டுதான் நம்ம சொல்றது. நம்ம சம்பிரதாயத்துல பரபிரம்மம்னா தாயாரும் பெருமாளும் சேர்த்தே அப்படின்னு பார்த்து எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் தாயாருக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு. எப்படி கோவில்ல தனி கோவில் நாச்சியாரோ அந்த மாதிரி ஸ்லோகத்திலையும் எல்லா ஸ்லோகமும் பெருமாளும் தாயாரையும் சேர்த்தியே சொன்னா கூட தாயாருக்குன்னு தனி ஸ்லோகம். ஆனா இங்க தாயாருன்னு சொல்லும்பொழுது கூட கூடவே பெருமாளையும் சேர்த்துதான் சொல்லிண்டே வரே. அதுல முதல் ஸ்லோகத்திலேயே புருஷகார பிரபத்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்றேர் மானாதீத பிரதிபவான் மங்களம் மங்களானாம் அப்படின்னு. சகல மங்களத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய தாயார். மங்களம் நமக்கு தெரியறதுக்கு எல்லாமே அந்தரியாமியாக இருக்கிறது தாயார் தானே. அந்த மங்களகரம் ஒரு வஸ்துவுக்கு வருதுன்னா அதுக்கு காரணமும் தாயாருடைய அனுகிரகம் தான். மானாதீத பிரதிபவான் அப்படின்னு சொல்ல முடியாத பெருமை. வேதத்தினாலேயே கூட சொல்ல முடியாத ஒரு பெருமை. அப்பேற்பட்ட பெருமைகள் உள்ளது அப்பேற்பட்ட தாயார். வக்ஷ்பீட்டி மதிவிஜயனோ பூஷயந்தி ஸ்வகாந்தியாம் அப்படின்னு தாயார் இருக்கிற இடம் எங்கன்னா பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல. பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை பூஷயந்தி ஸ்வகாந்தியாம்னு ஒரு பூஷணம் போல, அவருடைய வக்ஷஸ்தலத்தை பார்த்தா ஒரு பூஷணம் போல இருக்காது. காரணம் என்னன்னா தாயார் அங்க இருக்கா அப்படின்னு. பிரத்யக்யானு ஸ்ரவிக்க மகிம பிரார்த்தனீனாம் பிரஜானாம் அப்படின்னு நேரையே நம்ம பார்க்கலாம். சகல மோட்ச பலனும் கொடுக்கற தாயார் இங்க என்னன்னா நேர பிரார்த்தனை பண்ணச்சியே நமக்கு வந்து பிரத்யக்ஷமாகவே இவ்வளவு பலன்கள் தராளே. அதே எல்லா மக்களுக்கும் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்தியும் எல்லாருக்கும் சகல ஸ்ரேயஸையும் கொடுக்கக்கூடிய தாயார் ஸ்ரீமசரண ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு. அத போன வாரம் நம்ம கடைசி அந்த லைனுக்கு ஸ்ரேயோமூர்த்தியும் ஸ்ரீமசரண ஸ்வாம் சரண்யாம் பிரபத்தி அப்படின்னு பார்த்தோம். அங்க என்ன சொல்றான்னா சுவாமி தேசிகன், வேற யாரும் எனக்கு கத்தி கிடையாது. அங்க வந்து நம்ம வந்து சரணாகதி அப்படின்னு பண்ணணும்னா யார்கிட்ட வேணா பண்ண முடியாது. அதுக்கான அதிகாரிகிட்டதான் நம்ம பண்ண முடியும். அப்போ சரண நமக்கு வந்து மோட்சத்தை தரக்கூடியவர் தாயார் பெருமாள் மட்டும்தான். அப்ப தாயார்கிட்ட புருஷக்கார பிரபத்தி மாதிரி இங்க பண்ற, வேற யாரும் எனக்கு கதி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல என்னன்னா பெருமாளும் எனக்கு கதி இல்லை அப்படின்னு சொல்லி சுவாம் சரண்யாம் பிரபத்தியே அப்படின்னு சரணாகதி அடைகிறேன். அப்ப வேற யாரும் கதி இல்லைன்னு சொல்றதுக்கும் பெருமாளும் கதி இல்லைன்னு சொல்றதுக்கும் இந்த இடத்துல ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வேற யாராலையும் மோட்சத்தை தர முடியாது. அங்க போய் நான் கேட்டா கூட அவளால தர முடியாது. அதனால அவளை விட்டுடலாம். கோடி ரூபாய் இருக்கிறவங்கிட்ட போய் தான் நம்ம வந்து இவ்வளவு வேணும் எனக்கு கடன் கேட்க முடியும். ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட போய் எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வேணும் அப்படின்னா நம்ம அவனால தரவே முடியாது. அதனால அந்த மாதிரி மற்றவாளுக்கு சரண மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமே கிடையாது. ஆனா பெருமாளுக்குன்னா பெருமாளுக்கு மோட்சத்தை தரக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆனா என்னன்னா இவன் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கானே அப்படின்னு அவர் ஒரு நினைச்சாலும் நினைக்க கூடும். அதனால அவர் முன்னாடியும் நிக்க பயமா இருக்கு. அதனால முதல்ல உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்ப அதுக்கப்புறம் பண்ண போற பிரபத்தி அப்படின்னா பெருமாள் தாயாரையும் சேர்த்து வச்சு பிரபத்தி. இதுல என்னன்னா முதல்லயே புருஷக்காரன். எப்படின்னா நம்ம ஒரு தப்பு பண்ணாலோ இல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு வண்டி வேணும் அப்படின்னா முதல்ல அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டோம். என்ன சொல்லுவா, நீ முதல்ல பரீட்சையே சரியா பாஸ் பண்ணல, இப்பயே சைக்கிள் கேட்கறியா, நீ போடா ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப என்ன பண்ணும், அம்மாவும் அப்பாவும் இருக்கச்ச. ஆனா இருக்கச்சியே முன்னாடியே நம்ம அம்மா கிட்ட ஒரு வாட்டி போய் சொல்லிடணும், அம்மா இந்த மாதிரி நான் வரப்போறேன், அம்மா அப்பா கிட்ட சைக்கிள் வாங்க கேட்க போறேன், நீ தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க. அப்ப அப்பா கூட கட்டி கிடையாது. அதுக்கப்புறம் அம்மா சரின்னு சொன்ன உடனே நம்ம நேர போய் அம்மா அப்பா இருக்கிற சமயமா அங்கேயும் அம்மா இருக்கணும் கூட. ஏன்னா அப்ப வெறும் அப்பா இருந்தா அப்ப வந்து வானாடா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாள். அப்ப அம்மாவும் அப்பாவும் இருக்கிற சமயத்துல அதனால முதல்ல புருஷக்கார பிரபத்தி தாயார் கிட்ட மட்டும். அதுக்கப்புறம் தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து இருக்கும் பொழுது மோட்சத்தை கொடுக்கிறார். தாயாருக்கு மோட்சத்தை கொடுக்க அதிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனாலும் பெருமாள் பக்கத்துல இருக்கச்ச பெருமாள் வாயால சரின்னு சொன்னாதான் அது தாயாருக்கு பெருமை. அதனால தான் நான் மோட்சம் தரேன் அப்படின்னு தாயார் என்னைக்குமே சொல்லல. அதனால மோட்சம் கொடுக்கறதுக்கு அதிகாரி இல்லைன்னு கிடையாது. அம்மாவுக்கு எடுத்து பைசா கொடுத்து முடியுமானா கொடுக்க முடியும். ஆத்துல இருக்கிற பைசா யாருக்கு, அம்மா தான் அப்பா தான் ரெண்டு பேருக்கும் தான். இருந்தாலும் அது ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, அப்பா வாயால. ஆனா அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அம்மா பண்ணிடுவாளோ, அந்த இதுதான் இந்த இடத்துல அப்படின்னு முதல்ல இங்க புருஷக்கார பிரபத்தியை முதல்ல இங்க பண்றேன் சுவாமி. அதுக்கப்புறம் ஆச்சரியமா அதுக்கு அடுத்ததுல குணங்கள் சொல்லிட்டு வரப்போற, தாயாருடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள் அப்படின்னு. அதான் முதல்ல ஸ்லோகத்துல சொல்லியாச்சு, அளவற்ற குணங்கள் அப்படின்னு. அதனால ஆனா ஒரு மூணு பெருமையை முதல்ல எடுத்து சொல்லிடலாமே அப்படின்னு. ஒரு முக்கியமான பெருமைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் சொல்றேன். ஆவிர் பாவ கலச ஜலதா வத்வரே வாபியஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசி ஜவனம் விக்னுவக்ஷஸ்தலம் வா பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜைரனவதி குணா ஸ்தூயசேசா கதம் துவம் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல மூணு முக்கியமான பெருமை சொல்றேன். தாயாருடைய பெருமை அளவற்றது. ஆனா ஒருத்தருடைய பெருமை எப்படி சொல்ல முடியும்னா, எப்படி யார் இந்த ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவர் அப்படின்னு, எப்படி அவதாரம், அவளுடைய அவதார பெருமையை வச்சு பெருமையை சொல்லலாம். சுவாமி தேசிகன் எப்படி அவதாரம் பண்ணா நம்ம சொல்ற வேதே சஞ்சாத்தகே தேமுனிஜன் வச்சனேன்னு, அந்த எந்த சமயத்துல அவர் அவதாரம் பண்ணார், எதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி பெருமாளுக்கு சொல்லும் பொழுதும் அந்த வந்து தர்மத்துக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றோம். அப்படி தாயாருடைய அவதார பெருமையை பார்க்கணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய இடம், அவ எங்க தங்குறா அப்படின்னா, ஒரு ராஜானா பெரிய பேலஸ்ல இருக்கான்னா அது அது ஒரு பெருமை. அப்ப தாயார் இருக்கக்கூடிய இடம். மூணாவது தாயாருடைய சொத்து, எப்பேற்பட்ட பெருமை உள்ளவர் அப்படிங்கும் போது என்ன சொல்ல, என்னப்பா உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னா, அவன் சொல்றா கோடி ரூபாய் சொத்து என்றுதான், இவ்வளவு பூமி இந்த ஊர்ல நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் இடம் போடுவா இல்லையா. அப்போ இந்த மூணு விஷயத்த சுவாமி தாயாருக்காக எப்படி சொல்றாரு அப்படின்னு பாக்குறாரு. அப்ப வந்து பிறப்பு கிடையாது, பெருமாளுக்கும் பிறப்பு கிடையாது, ஜனனம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்மளை போல கர்மா இருக்கிறவாளுக்கு தான் ஜனனம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு. பெருமாள் அப்படின்னு வரும்பொழுதும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அவளது அவதாரம் தான் சொல்லுவார். அவதாரம் அப்படின்னா அவ இந்த கர்ம வசத்தினாலே இந்த பூமியில வந்து பறக்கல நம்மள மாதிரி, ஆனா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவ சங்கல்பித்து அவ அப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஆவிர் பாவம் பண்ணணும், அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் வந்து தசரத்தருக்கு நான் பிறந்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஹிரண்ய கசிப்புக்கு பிரகலாதன் வரும்போது அந்த இடத்துல நரசிம்மனாக அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எதுவுமே ஜனனம் கிடையாது, நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு இது கிடையாது. கர்ம வசத்தினாலையும் பத்து மாசத்துல கர்ப்பத்துல இருந்து நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது. அதனால என்ன சொல்றார், ஆவிர் பாவகா அப்படின்னு தாயார் ஆவிர் பவிக்கிறேர் அப்படிங்கிறது. அப்ப திருப்பார்கடல்ல ஆவிர் பவிக்கிறேர் அப்படின்னு சொன்னா கூட திருப்பார்கடல்ல தான் முதல் முதல்ல தாயாருடைய அவதாரமான கிடையாது. வைகுண்டத்துல நித்திய வாசம் பெருமாளும் தாயாரும் தான் இருக்கா. ஆனா அந்த இடத்துல தாயார் ஆவிர் பவிக்கிறார். எப்படி பெருமாள் அங்க அவதாரம் பண்ணாரோ பெருமாளுக்காக அங்க திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணு. அதனால ஆவிர் பாவகா, எங்கெங்கெல்லாம் ஆவிர் பாவம் பண்றா அப்படின்னா, அவ அந்தர்யாமி, லோகத்துல எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவா தான் பெருமாளும் தாயாரும். இருந்தாலும் சில இடத்துல அவ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்றா இல்லையா. எங்க அப்படின்னா கலச ஜலதா, கலச ஜலதான்னா திருப்பார்கடல். திருப்பார்கடல்ல தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வரும்போது சாபம் வந்துருது, அவளுக்கு சொர்க்கலோகம் எதுவுமே இல்லாது போயிடுது. திருப்பியும் பூர்வ வைபவமாக இருக்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டச்ச அந்த மந்திர பர்வத்தத்தை கொண்டு கடைய சொல்றான். வாசுகி பாம்பு அதெல்லாம் வச்சு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அப்ப பெருமாள் அனுகிரகம் பண்ணி ஒவ்வொரு இதுவா அதுல வருது. காமதேனு கல்பவருஷம் அப்படின்னு வரும்போது கடைசியில தாயார் ஆவிர் பவிக்கிறார். அதனால திருப்பார் கடல், அதனாலதான் தாயார் இருக்கும் இடம் அது. கலசி ஜலதா வத்வரே வாபியஸ்யா அப்படின்னு யஜ்ய பூமி, யஜ்ய பூமியிலிருந்து ஆவிர் பவிக்கிறான் அப்படின்னா ஒரு ஒரு அவதாரங்க விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது வாபியஸ்யாம் அப்படின்னு பெருமாளுடைய அவதாரம்னு சொல்லும் பொழுது கூட ராமர் தசரதர் அவ வந்து அங்க வந்து கௌசல்யாக்கு பிறந்தேர் அப்படின்னு பத்து மாசம் கர்ப்பத்துல இருந்தா, ஆனா அன்னைக்கு வந்து அவர் ஆவிர் பவித்தேர். ஆனா ஒரு குழந்தை எப்படி வந்தேரும், ஆனா தாயார்னு பார்த்தா எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி கூட கிடையாது, பெருமாள் அளவுக்கு கூட கிடையாது. எங்கேயுமே பார்த்தாலும் தாயார் பூமியிலிருந்து ஆப்டா அப்படின்னு சொல்லுவா. ஆண்டாள் எங்கேருந்து ஆப்டா? ஆண்டாள் பூமாதேவியினுடைய அவதாரம். இங்க ஸ்ரீதேவியினுடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தா கூட சீதாதேவி யஜ்ஞத்திலிருந்து, ஜனகராஜ மகாராஜாவோட யஜ்ஞத்திலிருந்து பிறந்தா. பத்மாவதி தாயார்னு பார்க்கும் பொழுது ஆகாசராஜன் பூமி தோண்டின்னு இருக்கும் பொழுது அதிலிருந்து பிறந்தாள் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படியே அதுல இருந்து ஆவிர் பவித்தார் அப்படின்னு. அப்படி அப்பேற்பட்ட இது அங்க தாயார் கிடைச்சானுதான். எல்லா இடத்துலயுமே சரித்திரம் உண்டு. இந்த ஒரு தாயாரம் ரங்கநாயகி தாயார் அப்படின்னா அன்னைக்கு வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஆவிர் பவித்தார். அப்படி ஆச்சரியமாக அந்த தாயாருடைய அவதாரம் விசேஷம் இருக்கு. அதனால அவதார பெருமை தாயாருடைய அவதாரம் இப்பேற்பட்டதுன்னு. ரெண்டாவது சொன்னோம் எங்க ஸ்தானம், எந்த இடத்துல இருக்கா அப்படின்னா பெரிய கம்பெனி மேனேஜர் அப்படின்னா ஸ்தானம். இங்க சொல்ற ஸ்தானம் எஸ்யா சரசி ஜமனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, தான் இருக்கக்கூடிய ஸ்தலம் எதுனா விஷ்ணு வக்ஷஸ்தலம், பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல ஸ்தானம் எஸ்யாக சரசி ஜவனம். சரசி ஜவனம்னா தாமரை பூக்காடு அப்படின்னு பத்மவனாலயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கத்தியத்ரயத்துல பத்மவனாலயம். பத்ம அப்படின்னா தாமரை பூக்காடு, அந்த அந்த தாமரைகள் அவ்வளோ. ஏன்னா தாமரை அப்படின்னாலே மிருதுவாக இருக்கும். அதே மாதிரிதான் தாயாருடைய முகமும் தாயாருடைய ஹஸ்தம் எல்லாமே மிருதுவாக இருந்து அந்த தாமரை பூக்காடு மேலே தான் அமர்ந்து பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல அந்த தாமரையோட இருந்து மேல உட்கார்ந்துருக்கு. அதனால அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு தாயாருக்கு, பத்மாவதி தாயாருக்கு பேர். அப்படி சரசி ஜவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாமே பத்மத்தோடையே தான். பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மவனால அப்படின்னு சொல்லும்பொழுது பத்மாலயே பத்மவனாயதாட்சி அப்படின்னு சொல்லும்பொழுதும் அந்த தாமரை பூக்காடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ஆச்சரியமாக தாயார் இருக்கும் இடம் அப்படின்னா பகவானுடைய வக்ஷஸ்தலம். பகவான் அந்த மனசு தானே, பகவானுக்கு ஹிருதயம் எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது நமக்கு நல்ல மனசு. அந்த மனசு அதனாலதான் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்காள். அந்த தாயார் வக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுனாலதான் பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னே நினைக்கிறான். அப்படின்றதுனால அந்த இருக்கும் இடமும் சிறந்தது. சரி, இப்ப எப்படி ஐஸ்வர்யத்தம், தாயாருடைய ஐஸ்வர்யம் அப்படின்னா பூமா எஸ்யா புவனம் அகிலம், இந்த புவனம் அகிலமும் தாயாருடைய சொத்து தான். புவனம் அகிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவா வியாக்கியானம் லீலா விபூதியும் அதுக்கப்புறம் நித்திய விபூதியும் அப்படின்னு. அப்ப வந்து நித்திய விபூதி அப்படின்னா வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம். அந்த வைகுண்டத்துலதான் பகவான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவா நித்திய சூரிகளோ, இங்கிருந்து மோட்சம் அடைந்தவாளோ அங்க எப்பயுமே அவ நித்தியம் அநாதி காலமாக இருப்பா. மோட்சம் அடைஞ்சவா அப்போல இருந்து அங்க பகவானை ஆனந்த லோகத்திலே கைங்கரியம் பண்ணிட்டு அவ இருப்பா. அவளுக்கும் அந்த லோகத்துக்கும் அழிவே கிடையாது, அது நித்தியமாகவே இருக்கிறதுனால அது நித்திய விபூதி. பகவான் அவன் வந்து இந்த சிருஷ்டி எல்லாம் பண்றான்னா அது விளையாட்டாக சங்கல்பிச்சு அவன் பண்றான். அப்ப வந்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் நல்ல தர்மத்தை சொல்லி கொடுத்து மோட்ச மார்க்கத்தை காஞ்சி அவன் சேர்த்துக்கிறான். இந்த இடத்துலதான் லீலைகள் எல்லாம் பண்றதுனால இந்த பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் பிரம்மலோகத்திலிருந்து இந்த பூமி, அதுக்கப்புறம் பிராத்தாள லோகம், இது எல்லாமே பார்த்தா லீலா விபூதி. அதுலயும் முக்கியமாக இந்த பூமியில தான் அவன் வந்து அவதாரங்கள்லாம் அதிகமா பண்றான். எங்கேயுமே சொர்க்கலோகத்திலயோ பிரம்மலோகத்துல, பிரம்மலோகத்துல அவதாரம் பண்ணான் அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. அப்ப வந்து அந்த பூமிக்கு அவ்வளவு பெருமை. அதனால இங்க நம்ம மனுஷர்களுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணவே அவன் வரான். அதனால இந்த லோகம் வந்து சாஸ்வதம் கிடையாது. இதுல வந்து பிரளயமும் உண்டு சிருஷ்டியும் உண்டு. அதனால இத வந்து லீலா விபூதி, அவன் இங்க வந்து அவதாரம் பண்ணி அவன் லீலைகள் பண்றதுனாலே இது அது. இது ரெண்டுத்துக்கும் சக்கலத்துக்கும் யாருனா இது தாயாருடையதுதான். அதனால பூமா எஸ்யா, இந்த சக்கல லோகமும் புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா, அது அவளுடைய பதம், தாயாருடைய பதம் வா அப்படின்னு அது எல்லாமே தாயாருது தான் அப்படின்னு. அங்க வந்து விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட விஷ்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து நாராயணஹா வக்ஷஸ்தலான்னு கூட சொல்லலாம். ஆனா விஷ்ணு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கேயும் வியாபிச்சிருக்கிறதுனால பகவானுக்கு விஷ்ணுன்னு பேர். அவன் இந்த லோகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கான். அதனால தாயாரும் அந்த பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கானோ வியாபிச்சிருக்கானோ தாயாரும் அங்க எல்லாம் இருக்கா, பகவான் கூடயே இருக்கா, பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வைகுண்டமாக இருந்தாலும் திருப்பார்கடலாக இருந்தாலும் அந்தந்த அவதாரத்துல இருந்தாலும் தாயார் பகவானோடையே இருக்கா அப்படின்னு. அப்பேற்பட்ட ஸ்தோக்க பிரஜை ரணவதி குணா ஸ்தூயசேசா கதம் துவம், இப்பேற்பட்ட பெருமை உள்ள தாயாரை நான் எப்படி ஸ்லோகம் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்லோக பிரஜை, எனக்கு அப்பேற்பட்ட ஞானம் கிடையாது, என்னுடைய ஞானமும் ரொம்ப சின்னது, ஒண்ணுமே இல்லை. அது சொல்லும் பொழுது என்னன்னா, மின்முனி பூச்சியை வச்சு சூரியனுடைய வெளிச்சத்தை காட்ட முடியுமா? மின்முனி பூச்சி தக்குனு இருக்கு, அதனுடைய வெளிச்சம் அதுக்கே உபயோகப்படாது. ராத்திரியில அது பின்னாடியே போனா நமக்கு ஏதாவது பாதை தெரியுமா அப்படின்னா தெரியாது. அந்த அந்த பாரி ஞானமானது நம்மளுடைய ஞானம் அப்படின்னு சுவாமி தேசிக்கனே அவர் சொல்லுகிறார். என்னுடைய ஞானத்துக்கும் உன்னுடைய பெருமைக்கும், நீ ஒரு பெருமை அப்படின்னா ஸ்தோக்க பிரஜை தனவதி குணம், அனவதிக குணம் உனக்கோ, உன்னுடைய குணங்களோ அனாதி. அப்படி இருக்கும்பொழுது ஸ்தூயசேஷா கதம் துவம் அப்படின்னு, அப்படிப்பட்ட எப்படி என்னால ஸ்லோகம் பண்ண முடியும் அப்படின்னா, நீ ஸ்லோகம் பண்ண படுகிறியே அதுவே தான் உன்னுடைய பெருமை. ஏன் அப்படின்னா உன்னுடைய அனுகிரகத்தினாலே என்னால பண்ண முடியும் அப்படின்னா துவம், உன்னுடைய அனுகிரகத்தினாலே அப்படிங்கிற. ஏன்னா ஸ்லோகம் பண்றதுக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டம் அப்படின்னு பண்றோம், நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு போய் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனை புகழ்ந்து பாடுறோம் அப்படின்னு. லோகத்துல இருக்கிற மனுஷாளுக்கு நம்ம ஸ்லோகம் சொன்னா அதுல பாதிக்கு பாதி பொய்யாதான் இருக்கும். சும்மா நம்ம வந்து அவனு சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இப்பேற்பட்டவன் சொல்றோமே தவிர அதுல பாதி பொய்யாதான் இருக்கும். ஒரு நாள் வேணா அவன் நல்லவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாள் கெட்டவனாக மாறலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பல இது இருக்கு. அப்ப நம்ம பண்ண ஸ்தோத்திரம் பாதி பொய்யாத்தான் இருக்கும். அதனால ஸ்தோத்திரம் பண்ண தக்கவர் யார் அப்படின்னா பெருமாள் தாயார் தான். சில பேர் என்ன பண்ணனா, இப்ப தேவர்களுக்கெல்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை, அந்த ஸ்தோத்திரம் பண்ணிச்சு அவ ஒரு பலனை கொடுத்துடுறான். அந்த பலனும் மோட்ச பலன் அவளால கொடுக்க முடியாது. அவளால எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டனா அதான் நீ பண்ண ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவுதான் போ அப்படின்னு. அவன் நம்ம எவ்வளவு யஜ்ஞாகாதிகள் பண்ணமோ அதுக்கு தகுந்த பலனை தான் அவ கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேலையும் அவ கொடுக்க மாட்டான். அப்ப ஏற்பட்டவன் ஆனா பெருமாளும் தாயாரும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண தக்கறதுக்கு அவதான் அவளுக்கு தான் இருக்கு. அதுல ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா பகவான பூர்த்தி குணங்களை சொல்ல முடியாது. இப்ப மனுஷியாவது கூட நம்ம சொல்லிடலாம், ஒருத்தர் இவனுடைய பூர்த்தியான குணங்களை சொல்லிடலாம், அதுலயே பாதி பொய்யா இருக்குன்னா. பெருமாள் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவருடைய பூர்த்தியான குணங்களை நம்மளால ஸ்தோத்திரத்தினால சொல்ல முடியாது. அளை வந்தாலும் அதைதான் சொல்றேன் சதுஸ்லோக்கியில. அவ சொல்ல முடியாது அப்படின்னா நான் திருப்பியும் சொல்றேனே அப்படின்னா அது பெருமை. அவளுடைய அந்த சௌலபியம், அப்பேற்பட்ட யாருன்னா பிரம்மா பிரம்மருத்ராதிகள், அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் தாயார ஸ்தோத்திரம் பண்றா. நம்மளுடைய அவளுக்கு மகா ஞானம் இருக்கு. நித்திய சூரியர்கள் வைகுண்டத்துல வந்து அவா சர்வஜர்கள், அவளுக்கு சர்வமும் தெரிஞ்சவா, அவா ஸ்தோத்திரம் பண்றான், நானும் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா தாயார் வந்து நம்ம ஸ்தோத்திரத்தையும் ஏத்துக்கிறா இல்லையா. அப்பேற்பட்ட நம்ம கிட்ட அப்பேற்பட்ட சௌலபியம், பெருமாளையும் கூட்டு காட்டுறாராம், பாருங்களேன் எப்படி குழந்தை எப்படி ஸ்தோத்திரம் பண்றான்னு. அந்த ஸ்தோத்திரம் பண்றத ஏத்துக்கிறதுனால நம்ம பண்ற ஸ்தோத்திரத்தையும் தான் ஏத்துக்கிறான்ற ஒரு தைரியத்தினாலதான் இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ண முடியறதே தவிர, இல்லைன்னா இப்பேற்பட்ட குணங்களை ஒரு ஸ்தோத்திரத்தினால சொல்லிட முடியாது. ஏன்னா பிரம்மாதிகளே அவளே வந்து திகச்சு நிக்கிறா. ஆனா இன்னொன்னு சொல்றேன் சுவாமி தேசிகன், இது வியாக்கியானத்துல சொல்றா, என்னால ஏன் பண்ண முடியறதுன்னா ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்களாம், பிரம்மாவாதியே பூர்த்தியா பண்ண முடியலையே, வேதத்தினாலேயே பூர்த்தியா பண்ண முடியலையே, அப்ப நானும் ஒரு ஸ்லோகம் பண்றேன், ஏன் நான் உன் மேல இருக்கிற ஆசையில பண்றேன், நானும் பூர்த்தியை பண்ணல, அதனால என்ன அப்படின்னு. ஏன்னா உம்முடைய குணம்ன்றது ஒரு கடல், அந்த கடல் நடுவுல ஒரு மலை இருக்குன்னு வச்சுப்போம். கடல் நடுவுல மண்ணுல மண்ணு ஒண்ணு இருக்குன்னா அந்த கல்லா இருக்கிறவர்கள் பிரம்மாக்கள், அவளாலையும் அந்த உள்ள இருக்கிற ஆழத்தை பார்க்க முடியல. ஆனா அது பெருசுதான், நான் மண்ணா இருக்கிறேன் ஓரமா கரையில அப்படின்னா அந்த மண்ணுக்கும் கல்லுக்கும் சமம் இல்லைனாலும் அவளாலையும் பூர்த்தி பண்ண முடியல, என்னாலையும் பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா உன் குணங்கள் அப்பேற்பட்டது, என் மேலையும் உனக்கு அந்த கருணை இருக்கு, அதனால நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ரெண்டாவது மூணாவது ஸ்லோகங்கள்ல தாயாருடைய பெருமை, ஸ்தோத்திரம் பண்ண முடியாட்டியும் ஆனா அவளுடைய அனுகிரகத்தினால அந்த சௌலபியத்தினால இந்த ஸ்தோத்திரத்தையும் ஏத்துப்பாங்கிற ஒரு தைரியத்தினால நானும் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்றத இந்த மூணாவது ஸ்லோகத்தின் சொல்ல போறேன். ஸ்தோத்தவியக்தம் திசதி பவதி தேசிபி ஸ்தூயமான நானும் ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆசைன்னா சேவாபேக்ஷா, உனக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு அபேட்சையே தவிர உனக்கு ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு எனக்கு ஒரு ஆசை. அம்மா அந்த அந்த ஒரு ஆசையும் அந்த அபேட்சையும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு அபேட்சையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஸ்தோத்துவியக்தம், பல பேர் ஸ்தோத்திரம் பண்றா தாயார. அந்த பல பேர்ல நம்ம நித்திய சூரியர்கள் பிரம்மா எல்லாருமே உண்டு. திசதி பவதி தேகிபி ஸ்தூயமானா. ஆனா இங்க இருக்கிற மனுஷா ஸ்தோத்திரம் பண்றத கூட நீ ஏத்துக்கிற இல்லையா, அதுதான் முதல்ல சொல்ற. தாமே மத்வா மணிதரகதி ஸ்தோத்து மாசம் சமானஹ அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா, தாயாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா என்ன அப்படின்னா, பிற்காலத்துல வர எல்லாருமே யார் தாயார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவளை ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம். அப்படி தாயார் அப்பேற்பட்ட அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா, வா இந்த குழந்தை என்ன ஸ்தோத்திரம் பண்றான்னு ஒரு அனுகிரகிச்சுட்டா, தாயாருடைய கட்டாட்சம் பெற்றவனுக்கு இந்த லோகத்துல இருக்கிற அனைத்து பேரும் யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவாள ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆக்கிடுவா. அந்த மாதிரி தாயார் ஆக்கிடுறாளாம். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றேன். ஆனா இங்க ஆசை என்னன்னா, நாளைக்கு என்ன எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவான்றதுக்காக நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்றது தாயார் தாயாருக்கு பண்றேன்னு அப்படி அந்த எண்ணத்துல இல்ல. ஆனா அப்படி தாயார் ஆக்கிடுறா அப்படின்னு சொல்லி, ஆனா என்னுடைய ஆசை என்னன்னா சேவாபேக்ஷா அப்படின்னு. அவ இந்த ஸ்லோகத்துக்கு பல சுருத்தி இங்கேயே கிடைச்சிடுறதுதான், துவாமே வத்வா மணிதரகதிகி அப்படின்னு. எப்படின்னா தமக்கு சமமாக ஆக்கிடுறான், தாயாருக்கு சமமா அப்படின்னா. வைகுண்டத்துல கூட பகவான் தமக்கு இருக்கிற அனைத்து போக்கியங்களையும் மோட்சத்தை வந்து மோட்சத்துக்கு வந்தவனுக்கு கொடுத்துடுறான். அவர் என்னென்னலாம் அனுபவிக்கிறாரோ ஆனந்த லோகத்துல அத்தனையும் இவாளும் பசங்களாக இருந்து. ஏன்னா ராஜாவுடைய சொத்து பசங்க அத்தனையும் அனுபவிக்கதான் போறான், அவாழ்ந்துதானே அந்த மாதிரிதான். அவருக்கு சமமா வச்சிருக்கேர் பெருமாள் தன்னோட மடியில வச்சுட்டு முதல்ல கேட்கிறார், விசாரிக்கிறார், தனக்கு சமமா வச்சுட்டு இருக்கேருன்னா அவ எப்பேற்பட்ட மனசு அவருக்கு. அந்த மாதிரி தாயாரும் சுவாமியை மட்டும் அமர்ந்திருக்கு ஸ்தோத்து மாசம் சமானகான்னு. யாரெல்லாம் சுலோகம் பண்றாலோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணி சகல லோகமும் அவரை ஸ்லோகம் பண்ண கூடியதாக பண்ணிடுறான். அதுக்கு பிரத்யக்ஷ சாட்சியார் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஆள வந்தார் ஸ்ரீபாஷ்யக்காரர், நம்ம நீங்க பார்த்தோம் இல்லையா, பராசர பட்டர், கூரத்தாழ்வார், சுவாமி தேசிகன், எவ்வளவு ஆச்சாரியர்களா இருந்தாலும் இவா சிறந்த ஆச்சாரியர்களாக இருக்கிறதுக்கு காரணம் இவா தாயார் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான், தாயாருடைய குணத்தை அப்படி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கான். அதனால இன்னைக்கும் அவ போற்றத்தக்கவர்களாக இருக்கான். ஆனா அவளுடைய எண்ணம் தான் இப்படி ஆகணும்ன்ற காரணத்துக்கு இல்ல, தாயார் மேல பாசத்தினாலே அப்படின்னு. அப்போ நான் அப்படி எத்தனையோ பேர் ஸ்தோத்துவியக்தம் திசதி பவதிகி அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது என்னால ஸ்லோகம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி மூணாவது ஸ்லோகத்துல வந்து சொல்லக்கூடாது. என்னால முடியுமா ஸ்லோகம் பண்ண அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வானாதீத பிரதேபவான் எழுதுறதுக்கு முன்னாடியில யோசிக்கணும். அதனால சுவாமி தேசிகன் சொல்றேன், நான் இப்ப சித்தாரம்ப சகலபுவன ஸ்லாகனியோ பவேயம் ஆரம்பிச்சுட்டேன். அதனால இப்ப திருப்பி யோசிக்கிறதுக்கு உன்னுடைய பூர்த்தியான குணங்கள் சொல்ல முடியுமா அப்படின்றது யோசிக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா சகலபுவன ஸ்லாகனியோ பவேயம்னு சகல லோகம் கொண்டாட போறான். என்ன கொண்டாடும்படியாக நீ பண்ணிடுவ எப்படின்னா, அப்படி எனக்கு சமமாக எனக்கு அனுகிரகம் பண்ண போற. அதனால எனக்கு என்ன அப்படின்னா நான் ஆரம்பிச்சிட்டேன், ஸ்ரேயசே கஸ்யனஸ்யாத்னு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிடுவ அப்படின்றதுனால சேவா அபேட்சாக உன்னுடைய அந்த சேவை பண்ணணும் அப்படின்ற அபேட்சையோட தவ சரணியோகோ உன் சரணத்துல வந்து உன்னுடைய கட்டாட்சம் எனக்கு தானாக வந்து உன் சரணத்தை எடுத்து வந்து ஸ்ரேயசே சகல ஸ்ரேயசையும் நீ கொடுத்து கஸ்யனஸ்யாத் அப்படின்னு யாருக்குதான் கிடைக்காது. உன்னுடைய சரணத்துல வந்தவாளுக்கு நீ அனுகிரகம் பண்ண போற, எனக்குன்னு இல்லை, யாருக்கா இருந்தாலும் தாயாரு சேவையோட சேவை பண்ணணும்னு வந்து தான் சரணத்துல வந்தா எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணுவியே. அதனால சித்தாரம்ப சகல புவனகான்னு ஆரம்பிச்சுட்டேன் நான். உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்து, உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சி உன்னுடைய அனுகிரகம் கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நான் வந்து தைரியமாக ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இன்னும் என்ன மூணாவது ஸ்லோகத்துல வந்து நான் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு கேள்வியே கிடையாது. ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கு நான் வந்ததே என்னன்னா உன்னுடைய கருணையினாலதானே அப்படின்ற அந்த எண்ணத்துல அப்ப வந்து உனக்கு தாசனாக இருந்து உன்னுடைய வாத்சல்ய குணம் எனக்கும் அவா மட்டும் இல்ல பிரம்மாதிகள் மட்டும் இல்ல என்னுடைய ஸ்லோகத்தையும் எடுத்து அனுபவிச்சு குழந்தை எப்படி பண்ணிருக்கான் பாத்தியான்னு சந்தோஷப்படுறா இல்லையா, ஆஹா இதை விட்டுட்டானே இந்த குணத்தை அவன் சொல்லலையே. ஏன்னா பெரிய சங்கீத வித்வான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் சங்கீதத்துல அப்பேற்பட்ட ஞானியா இருக்கிறவர்கிட்ட போய் நமக்கு சங்கீத ஞானம் கிடையாது, போய் வந்து இவர் இந்த ராகத்துல அற்புதமா பாடுவார் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும், அவர் அந்த ஒரு ராகம் தான் பாடுவாரா, அவர் சங்கீத வித்வான். நமக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது கல்யாணின்னு எங்கேயோ யாருகிட்டயோ போய் கேட்டுட்டு கல்யாணி ராகத்துல அவரை போல பாட முடியாதுன்னு அவர் கோவம் வந்துடும். அப்ப என்ன மத்த ராக எல்லாம் என்னால பாட முடியாதா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி தாயாருடைய குணங்களும் அனவதிகமாக இருக்கு. அதுல ஒரு குணத்தை எடுத்துட்டு நீர் வந்து பக்ஷஸ்தலத்துல இருக்கிறது உம்முடைய பெருமை அப்படின்னா அது மட்டும்தான் பெருமையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவள் சில பேர் இருப்பா, என்னடா இந்த மாதிரி பாதி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்படி கிடையாது, தாயார் இதையும் அழகாக எப்படி சொல்றான்னு சந்தோஷப்படுறா இல்லையா. அந்த குணம் அந்த என்கிட்ட இருக்கிற உமக்கு சௌலபியமும் அந்த சௌசீல்யத்தைய பார்த்து இந்த தைரியமாக இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத சுவாமி தேசிகன் நீங்க எடுத்துக்காட்டு. எத் சங்கல்பா பவதி கமலே எத்ர தேஹின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானம் தத்கல்யாணம் கிமபி யமயா மேகலக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷ்யாரசாங்கம் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம், போன ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சேன்னு முதல்ல புருஷகாரம் பண்ணிண்டேர், ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகமும் உங்களுடைய பெருமைகள் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நாலாவது ஸ்லோகத்திலிருந்து இங்கே ஆரம்பிக்கிறேன். தாயாருடைய பெருமையை, தாயாருடைய பெருமை நம்ம பார்த்தோம், பெருமாளுடைய பெருமையும் தனித்தனியாகவே சொல்ல முடியாது, எல்லா இடத்திலும் சேர்த்தே தான் சொல்லணும். அப்ப இங்க தாயாருடைய பெருமைன்னு சுவாமி தேசிகன் காட்டும் போது என்ன சொல்றதுன்னா, இங்க பெருமாளுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வந்து இதுக்கு காரணமே தாயார் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆச்சரியமான ஸ்லோகம். அப்ப வந்து ஜென்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் அப்படின்னு ஆச்சரியமா எடுக்கிறார். பரபிரம்மம் அப்படின்னா யாரு அப்படின்னு வேதத்துல உபனிஷத்துல எல்லாம் சொல்லும் பொழுது எதோவா இமா நிபூதா நிஜாயந்தே அப்படின்னு சொல்றது, யார் ஒருத்தன் இந்த சிருஷ்டியை பண்றாரோ, ஸ்திதி பிரளயம் இதெல்லாம் பண்ணக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது, அவனே பரபிரம்மம் அப்படின்னு. தத்கல்யாணம் கிமபி எமினா மேகலக்ஷ்யம் சமாதௌ அப்படின்னு சகல ஸ்ரேயசையும் கொடுக்கக்கூடியவனாக ஆச்சரியமான மோக்ஷ பலனையே கொடுக்கக்கூடியவன் யார் ஒருவனோ அவனே பரபிரம்மம் அப்படிங்கிறது. அப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் இது ஒண்ணு, இது எல்லாம் நம் இப்ப வந்து இந்திரன் நினைச்சா ஒரு அதே போல ஒரு இந்திரலோகத்தை வந்து கட்ட முடியும், அது ஒரு சிருஷ்டி. யோக பலத்தினால விஸ்வாமித்திரரே ஒரு இந்திரலோகம் மாதிரி ஒண்ணு கட்டிட்டேர் அப்படின்ற சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். விஸ்வகர்மான்றவன் அற்புதமான நகரங்களை வந்து நிர்மாணிச்சான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அது அனைத்துமே சிருஷ்டி ஆகிட முடியாது. சிருஷ்டினா இந்த அண்டகட்டாக்கங்கள் பூ புவஸ்வ மகோலோக தபோலோக சத்தியலோகம் அதுக்கப்புறம் அத்தல வித்திரஸ்துல பாத்தாள லோகம் இந்த 7-14 லோகம் ஒரு அண்டகட்டாக்கம். அந்த மாதிரி பல அண்டகட்டாக்கங்கள் இருக்கு. இது அத்தனையும் ஒருத்தனால மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும். அது இல்லாம இவாள்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு என்னன்னா எதையுமே வந்து பஞ்சபூதங்களை வச்சுதானே இவா பண்ண முடியும். அது வந்து மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவா, மூல பிரகிருதியான இந்த தத்துவங்கள் இதை வந்து வேற ஒருத்தரால பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மா கையில வேதத்தை கொடுத்து மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணு அப்படின்னாதான் அவரால் பண்ண முடியுமே தவிர மூல பிரகிருதியே ஒருத்தனால சிருஷ்டிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. சாட்சாத் பகவானால மட்டுமே, பரபிரம்மத்தினால மட்டுமே முடியும். அப்போ இந்த சிருஷ்டி அவன் பண்றான். இந்த சிருஷ்டியை பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேயாசத்துக்கு எல்லாம் பார்த்தோம். என்ன, நம்ம வந்து இந்த ஜீவாத்மா அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒரு ஆத்மாக்கு ஒரு சரீரம் இருக்கணும். அந்த சரீரம் இருந்தாத்தான் ஆத்மாவோட ஒரு யோசனை பண்ண முடியும், பார்க்க முடியும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு பிரேத்தம் போல அப்படியே அனாதையா அப்படியே இருக்கும், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கணும்னா, சரீரத்தை கொடுத்தா அதுக்கு ஞானம் வேணும்னா ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணணும். முதல்ல லோகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கிறான் பகவான். அப்ப வந்து பிறந்தா மட்டும் போருமா ஒரு குழந்தைன்னா, அதை படிக்க வைக்கிறதுனால அவன் அப்பப்போ இந்த வேதத்தை கொடுக்கிறான். எங்கெல்லாம் தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக பல ரிஷிகள் அவெல்லாம் அவதாரம் பண்றான், அப்புறம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்றான். அதுக்கப்புறம் அதோட விட்டுறானா இல்ல, அந்தந்த இடத்துல எங்க அதர்மங்கள் நடக்கிறதோ அவனே அவதாரம் பண்றான். அப்படி இருந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி, அந்த ஸ்திதி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அவனே இதை நிர்வாகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிரளயம், அப்புறம் கடைசியில பிரளயத்தை உண்டாக்குறான். பிரளயத்தை உண்டாக்குறானே அப்படின்னா அதுக்கும் சுவாமி தேசிகன் தயாசித்தகத்துல தயினால என்னன்னு சொல்ற, சிருஷ்டியை கூட தயையினால பண்ணேர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பிரளயத்தை போய் தயையினால பண்ணேர்னா எப்படி? பிரளயம்ன்றது இந்த லோகத்துல இருக்கிறவாழ் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது, அதை போய் பகவான் தயையோட பண்றேன்னா அப்ப நம்ம பார்க்கணும் அது என்னைக்கு எப்ப பண்றேர் அப்படி. எப்போ அந்த பகவான் கொடுத்த அந்த வேதம் உபனிஷத்து அதெல்லாம் யாரெல்லாம் மதிக்காத சகல பாவங்கள் பண்ணிண்டு பாவமே பண்ணிண்டு லோகத்துல புண்ணியம்னா எத்தனை கிலோ எங்க போய் வாங்கணும்னு கேட்கற அளவுக்கு போய் ஒரு காலம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு ஒரு தர்மம் அப்படின்னா என்ன மதிப்பே இல்லாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிண்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலம் வந்துட்டுன்னா பகவான் இந்த சிருஷ்டியை நான் இதுக்காகவா பண்ணேன் அப்படின்னு பிரளயத்தை உண்டாக்கிறான். பிரளயத்தை உண்டாக்குறான்னா என்னன்னா எல்லா ஜீவாத்மாக்களையும் தன்னுடைய வயிற்றுல வச்சுக்கிறான் அவன். அப்ப கொஞ்ச நாள் வரைக்கும் இவாளுக்கு அந்த எந்த அந்த இருந்த அந்த இதுவே இருக்காது இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பழசெல்லாம் மறந்துடுது. அப்ப புது சிருஷ்டி பண்ணும் பொழுது அவ அந்த பழைய பாவங்கள் பண்ண பாவங்களுக்கு கர்மாவை அனுபவிப்பா, ஆனா அந்த பாவம் பண்ணாததுனால கொஞ்சம் ரெஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் புதுசா யோசிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு அந்த பிரளயத்தை உண்டாக்கி பல யுகங்கள் எவ்வளவு சிருஷ்டி காலம் இருந்ததோ அவ்வளவு யுகங்கள் தானே நம்மளை காப்பாற்றி திருப்பியும் அவன் சிருஷ்டி உண்டாக்கி திருப்பியும் நம்ம ஜீவாத்மாக்கு திருப்பியும் பிராணத்தை கொடுத்து திருப்பியும் அந்த வேதத்தெல்லாம் கொடுத்து அவன் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. அப்போ இத பண்ணக்கூடியவா ஒரு சாதாரணப்பட்டவா ஒரு தேவதையினாலதான் பண்ண முடியாது, அது சாட்சாத் பரபிரம்மம் பிரம்மானால கூட முடியாது. ஏன்னா மூல பிரகிருதி சிருஷ்டியே அவரால் பண்ண முடியாது, பிரளயமும் பூர்த்தியாக பண்ண முடியாது. ஒரு ஒரு கண்டத்தை வேணா பிரம்மா தன்னுடைய யோக பலத்தினால அழிச்சிடலாமே தவிர, ஆனா 7 லோகத்தையும் அழிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை அழிச்சாலும் இந்த பாஞ்சபௌதிகம் எல்லாத்தையும் தன்னுடைய உள்ள சேர்த்துட்டு திருப்பி பகவான் உள்ளே சேர்றதுன்றது இந்த கிரமத்துல பண்ணக்கூடியவன் சாட்சாத் பரபிரம்மம் தான். அதை எப்படி பண்றாங்கன்னா ஜங்கமா ஜங்கமானம் அப்படின்னு இந்த சராச்சர வஸ்துக்கள் அனைத்தையுமே இந்த சிருஷ்டி ஸ்தித்தி லய இதை காக்கிறதும் சிருஷ்டிக்கிறதும் அப்புறம் அழித்தல் இது எல்லாமே பண்ணக்கூடியவன் பரபிரம்மம் அப்படின்னு வேதம் உபனிஷத்துல பிரத்யக்ஷமா சொல்லியிருக்க. ஆனா இப்ப ஒரு சந்தேகம் வருது, பரபிரம்மம்னு சொல்லிட்டே இப்ப பரபிரம்மம் யாரு? இப்ப இந்திரனா சந்திரனா பிரம்மாவா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வருது. அப்ப இதுல கூட ஒரு சந்தேகம் வருது. அவர் வேதம் சொல்லிடுது யாரு பரபிரம்மம் அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. இப்ப சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ண கூட அவாவா என்ன சொல்லிக்கலாம், எங்க தேவத்தை இந்திரனு கூட சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ண முடியும், பிரம்மா பண்ண முடியும் அப்படின்னா அப்ப வேதமே காட்டி கொடுக்கறதாம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல தத் கல்யாணம் அந்தர்யாமியாக இருக்கிறான், எல்லாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சிரேயச கொடுக்கக்கூடியவள் தாயாராக இருக்கிறான். கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சுபம், அந்த சுபம் அப்படின்றது நமக்கு ஆச்சரியமான எங்கேயுமே மங்களகரமாக இருக்கிறதுக்கு காரணம் தாயார். அதுல மங்களமாக தாயார் தான் நமக்கு அனுகிரகிக்கிறான். கிமப்பி எமினா மேக லட்சியம் சமாதவ் அப்படின்னு தாயாரும் பெருமாளுமாக ஒரே லட்சியமாக இருக்கலாம் உபாயம், அவாதான் ஒரே லட்சியம். நமக்கெல்லாம் மோட்சம் அடையணும் அப்படின்னா அந்த நம்ம சொன்னோம் இல்லையா இந்த லோகத்துல வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம்னா இருக்கு, நித்திய விபூதிக்கு போய் பெருமாளுக்கு எப்போதுமே கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா அப்ப அங்க போறதுக்கு என்ன உபாயம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இருக்கு, பக்தி யோகம் அதுக்கப்புறம் பிரபத்தி அப்படின்னு. பக்தி யோகமா இருந்தாலும் பெருமாள் அனுகிரகிச்சாதான் உண்டு, நம்மளால பக்தி யோகம் பண்ண முடியுமானா கூட அவன் அனுகிரகம் பண்ணணும். சரணாகதி பண்ணா சரணாகதி அவன் திருவடியிலேயே உழுந்து உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை நீர்தான் எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குமே பகவானுடைய அனுகிரகம் தான் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இங்க வந்து தாயார் பெருமாளுமாக சேர்த்துதான் சொல்றச்சு. இப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அந்தர்யாமியாக இருக்கிறவர் பகவான் அப்படின்னு. இப்போ பரபிரம்மம் யார் அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடியவா, சகல லோகத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவான்னு திருப்பி சந்தேகம் வருது. யாரு பிரம்மாவா ருத்ரனா இந்திரனா அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் அடிச்சுக்கிறார். அப்போ சுவாமி தேசிகன் கடைசி ஸ்லோகத்தை சொல்ற கடைசியில பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷ்யா ரசாங்கம். இப்ப வேதம் கண்டுபிடிச்சு கொடுக்கறது யார் யார் பரபிரம்மம் அப்படின்னா பூர்ண தேஜஸோட யாருடைய வக்ஷஸ்தலத்துல யாருடைய வக்ஷஸ்தலத்துல பூர்ண தேஜஸோட ஸ்புரதி பவதி பாதலாக்ஷ்யா ரசாங்கம்னு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய திருவடி, அந்த திருவடியுடைய முத்ரை யாருடைய அடையாளமாக தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல தெரியுறதோ அவன்தான் இந்த பரபிரம்மம் அப்படின்றது இங்க ஆச்சரியமாக எடுத்து சொல்றேன். ஏன்னா தாயார் வக்ஷஸ்தலத்துல உட்காரும் பொழுது தாமர புஷ்பம் அந்த பீட்டமாக வச்சு பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காரும் பொழுது ஒரு காலம் நீட்டிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய திருவடி பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல படுறது. அப்போ அந்த அந்த திருவடியுடைய ரேகைகளும் அந்த அச்சும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல படுறதுதான். இப்ப நீங்க யாராவது பார்த்து அந்த வக்ஷஸ்தலத்தை பூர்ண தேஜஸாக இருந்து மகாலட்சுமி தாயாருடைய பாத ரேகைகளுடைய முத்திரை யாருடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கோ அவரே பரபிரம்மம் அப்படின்னு வேதமே அப்படிதான் பகவானை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சுவாமி தேசிகன் நீங்க ஆச்சரியமாக சொல்லு. அப்போ எத் சங்கல்பா பவதி கமலே எத்திர தேகின் எமீஷாம் அப்படின்னு யார்கிட்டேந்து இந்த லோகங்கள்லாம் உருவாருதோ யாராலே இந்த லோகங்க இதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் எத் சங்கல்பா தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்துல அப்படின்றத முதல்ல சொல்றேன். பகவானுடைய சங்கல்ப மாத்திரத்துல அப்படி அப்போ இந்த லோகத்துக்குன்னு பார்த்தோம்னா எத்திர தேகின் எமீஷாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த லோகத்தை வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இப்ப ஒரு ஒரு சாதம் பண்றா அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு, யார் பண்றா எதை வச்சு பண்றா அப்படின்னு. அப்போ இதுக்கு உபாதான காரணம் அப்படின்னு பார்த்தா அரிசி, அரிசியை வந்து நம்ம வந்து ஜலத்துல வச்சு பண்ணா சாதம் வருது. அப்ப சாதம் பண்றதுக்கு உபாதான காரணமாக இருக்கிறது அரிசி. நிமித்த காரணம்னா யாரோ ஒருத்தர் பண்ணணும், தானா அந்த அரிசி வந்து சாதம் ஆயிடுறாது, யாரோ ஒருத்தர் வந்து இந்த கேஸ்ல வச்சு இதெல்லாம் பண்றா இல்லையா, அது வந்து நிமித்த காரணம் அப்படின்வா. அப்ப லோகத்துல இருக்கிற சகல சிருஷ்டிக்குமே ஒரு நிமித்த காரணமும் ஒரு உபாதான காரணமும் உண்டு. அப்போ இந்த பிரபஞ்சங்களும் நம்ம எல்லாம் எப்படி உண்டானோ, இந்த பிரபஞ்சம் இந்த சிருஷ்டி இதெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னா, அப்ப இத பண்ணதுக்கு ஒருத்தன் பண்ணிருக்கணும். அவன் எதை வச்சு பண்ணணும், சிமெண்ட்டை கொண்டு பண்ணானா, ஒரு பானைன்னா மண்ணை வச்சு பண்ணான், மண்ணை வச்சு பண்றது உபாதான காரணம். அதை ஒருத்தன் குயவன் உட்கார்ந்து பண்றான், அவன் நிமித்த காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பகவான் சிருஷ்டி பண்ணது யாருன்னா பகவானே தான் சிருஷ்டி பண்றான் தனியும், அவனுமே நிமித்த காரணமாக இருக்கான். உபாதான காரணம் என்னன்னா பகவான் அவனுடைய சரீரத்தினாலேயே இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்றதுனால அவன் வேற ஒரு வஸ்துவை வச்சு பண்ணல, தன்னுடைய சரீரத்தினாலேயே இந்த லோகத்தை பண்றான்றதுக்காகத்தான் அவன் எல்லா இடத்திலையும் அந்தர்யாமியாக இருக்கான்னு அர்த்தம். இந்த உபாதான நிமித்த காரணம் நம்ம சம்பிரதாயத்துல அவ்வளவு ஆச்சரியமாக சொல்லிருக்கா, இதை வச்சுதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல அப்படி ஸ்தாபனம் பண்ணது. ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் பேதம் உண்டா இல்ல அபேதமா, அவனோடய நம்ம இருப்போமா அப்படின்னு பேதமும் உண்டு. அப்ப நாம் வேற பகவான் வேறதான், இருந்தாலும் பகவானுடைய சரீரம் தான் நம்ம அந்த ஜீவாத்மாக்கள் நான் சொல்லும் பொழுது இப்ப நம்மளும் நம்ம அப்பாவும் வேறியா அப்படின்னா வேறுதான், அப்பா வேற நான் வேறதான், ஆனா ஒன்னா அப்படின்னா ஒண்ணுதான். அவருடைய சரீர பந்துக்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா, ஒரு லோகத்துல வேற எவனோ ஒருத்தனை காட்டி அவனும் இவனும் ஒன்னா அப்படின்னா வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்பாவும் நீயும் வேற வேறன்னு சொல்றது அதுக்கும் இதுக்கும் சமமாகாது. இவா வந்து அது சரீர பந்து அப்படின்னு எப்படி சொல்றோமோ, இல்ல ஆத்ம பந்துன்னு சொல்றோமோ, பகவான் நமக்கு ஆத்ம பந்து. அந்த மாதிரி அவனுடைய சரீரத்தினாலேயே தான் இந்த சிருஷ்டி பண்ணது. இதுக்கு வந்து ஆச்சரியமான எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லும்போது ஸ்பைடர் அப்படின்னு எடுக்கிறான். அந்த ஸ்பைடர் வந்து அந்த நெட்டு அதை வந்து கட்டுறது இல்லையா, அந்த கூடு கட்டும்பொழுது அது எப்படி கட்டுறதுன்னா அந்த கூடு தன்னாலேயே தான் அது கட்டுறது. அதனுடைய வாயிலேருந்து வர அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதனாலே அது அந்த எச்ச மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு விட்டு விட்டு அது மெதுவா ஆச்சரியமா அது ஒரு நெட்டு பெருசா கட்டிக்கும். அதை கட்டி அது நடுவுல இருந்து அது இருக்கும் அதுல, அந்த இடத்துல ஒரு பயம் வந்துருச்சு, அதுக்கு வேற இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணும்னா அது அத்தனையும் தான் தனக்குள்ளே முழுங்கிண்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும். திருப்பியும் அது திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டும். அது வேற எங்கேருந்தோ போய் ஒரு வஸ்து எடுத்துட்டு வந்து அது கட்டாது, அதன் சரீரத்திலேயே அதுக்கான அந்த ஒரு சக்தி உண்டு. அதே மாதிரி தன்னுடைய வஸ்துவை வச்சு அது கட்டுறது அதுவேதான் கட்டுறது. அதுதான் அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு வஸ்துவை ஏன் பகவான் படைச்சிருக்கான்னா தன்னுடைய சிருஷ்டி கிரமத்தை காட்டுறதுக்கு தான். இது எல்லாமே பகவானுடைய சிருஷ்டி கிரமம். நம்ம ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பகவானுடைய ஒரு ஒரு அவனுடைய சொல்லக்கூடிய விசேஷங்கள் ஒன்னாவது அதுக்கு இருக்கும், ஏன்னா அவன்கிட்டே இருந்து வந்திருந்தானே இது அத்தனையும். அப்பேற்பட்ட சில பேர் அற்புதமான குணங்கள் இருக்குன்னா யாருன்னா அவ என்ன சொல்ற பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு இதை காட்டக்கூடிய விதமாக அந்த ஒரு இது இருக்கு, நமக்கெல்லாம் உதாரணம் கொடுக்கறதுக்காக அப்படிதான் பகவான் பண்றான் அப்படின்னு அப்படி இந்த ஆச்சரியமா இந்த இதை எடுத்து சொல்றேன். அதுதான் முதல் ஸ்லோகத்துல எத் சங்கல்பாத் பவதி கமலே எத்திர தேகின் யமீஷாம் அப்படின்னு சொல்லும் போது யார்கிட்டேந்து இது நடக்கிறதோ, யாராலே இது நடக்கிறதோ, யார்கிட்டேந்து நம்ம இந்த இது வந்தது அப்படின்னா அவன்கிட்டேந்தான் வந்தது, அவனே தான் இதை பண்றான் அப்படின்றது. உபாதான காரணம் நிமித்த காரணம் சொல்லக்கூடியவன் பரபிரம்மம், அப்புறம் ஜென்மஸ்தேம பிரளய ரச்சனான்னு சிருஷ்டி ஸ்தி லயங்கள் பண்ணக்கூடியவன் பரபிரம்மம், அப்புறம் தற்கல்யாணம் கிமப்பி எமினாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து கல்யாண குணங்கள் ஸ்ரேயச கொடுக்கக்கூடியவளாக இருந்து மோட்சத்தையே, அந்த ஸ்ரேயஸ்ன்னு சொல்லும் பொழுது மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன் ஆனவன் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா யாருடைய வக்ஷஸ்தலத்துல தாயாருடைய சரணரேகைகள் இருக்கோ அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. அப்போ அப்ப கூட ஒரு சந்தேகம் என்னன்னா, அப்ப தாயார்னால சிருஷ்டி ஸ்தி லயம் பண்ண முடியாது, பெருமாள்னாலதானா அப்படின்னு? அப்படி கிடையாது. இங்க சொல்றதே எதுக்குன்னா, இத்தனை எத்தனை பரபிரம்மத்துக்கு குணங்கள் அப்படின்னா பெருமாளும் தாயாரும் சேர்த்தேதான். எப்படின்னா பெருமாளுக்கு ஒரு குணங்கள், தாயாருக்கு ஒரு குணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏக லட்சியம் சமாதம் அப்படின்னு ஏக ஒரே லட்சியம் தான் அவன் ரெண்டு பேருக்கும். அவா ரெண்டு பேரும் சேர்த்துதான் பரபிரம்மம், துவந்துவம் அப்படின்னு. அப்படின்னா எப்படி ரெட்ட வாழைப்பழம் அப்படின்னு சொல்றோமோ அவள் சேர்ந்தேதான் இருப்பா. அதனாலதான் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார் விஷ்ணுஸ்துவம் அப்படின்னு, அந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா விஷ்ணுவும் நீயும் துவம் அப்படின்னு, விஷ்ணுவும் நீயும் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு. வேற ஒரு நாராயணன் அப்படின்னும் பகவானுக்கு எவ்வளவோ திருநாமங்கள் இருக்கு. அங்க விஷ்ணுன்னு போட காரணம் என்னன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான் பகவான். அத்தனை இடத்துலயும் நீயும் வியாபிச்சிருக்கேன்னா அப்ப பிரிச்சிட முடியுமா? பகவானையும் தாயாரையும் ஒரு இடத்துல இருந்து வேணா பிரிக்கலாம். ராவணன் என்ன பண்ணா, சீதாதேவியை பிரிச்சான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன் பிரிச்சுட்டான் அப்படின்னு. அப்ப மண்டோதரி கடைசியில ராவணன் வந்து யுத்தத்துல தோத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச போது மரணமடைய போறான்னு தெரிஞ்ச உடனே ஓடி வரான். அப்ப ராமர் முதல்ல சேவிக்கும் பொழுது அவ பாக்குறா. இது வரைக்கும் சீத்தைய பார்த்ததே இல்ல. லங்கையில வந்து அசோகவனத்துக்கு போய் சீத்தை எங்க இருக்கான்னு பார்த்ததே கிடையாது. ஆனா ராமரை சேவிக்கும் பொழுது ராமர் வக்ஷஸ்தலத்துல சீதாதேவியோடயே சேவிக்கிறாளாம். இவரை போய் பிரிச்சுட்டா நினைச்சிருந்தானே இந்த ராவணன், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு அவர் யாருன்னு உனக்கு புரிஞ்சிக்க முடியாம இருந்ததே அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அந்த பெருமாளும் தாயாருமாக எப்படின்னா சூரியனும் ஜெயத்யாச சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹா அப்படின்னு. பாஸ்கரஹா சூரியனும், சூரியனுடைய வெளிச்சமும், அந்த சூரியன் கூழ இருக்கிற வெளிச்சத்தையும் சூரியனையும் பிரிக்க முடியுமா? வெளிச்சம் வேற சூரியன் வேறையா? சூரியன்ல இருந்து வருதுதானே வெளிச்சம். அப்ப அதை ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, தாயாரும் திருவாலயமாக பிரிக்க முடியாது. அதனால பகவானுக்கு சொல்லப்பட்ட பரபிரம்மம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றதோ அது பெருமாளும் தாயாரும் சேர்த்திதான். ஆனா பெருமாளோட தாயாருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெருமை எக்ஸ்ட்ரா உண்டு. எதுனா சிருஷ்டி ஸ்திதி லயம் பெருமாளுக்கும் உண்டு, தாயாருக்கும் உண்டு. மோட்சத்தை கொடுக்கக்கூடியது பெருமாளுக்கும் உண்டு, தாயாருக்கும் உண்டு. அது இல்லாத ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு குணம் என்னன்னா புருஷகாரம் அப்படின்னு. பெருமாளுக்கு கூட நம்ம வந்து இவ்வளவு பாவம் பண்ணிட்டியே அப்படின்னு கோபம் இருக்கும். ஆனா தாயார் தான் புருஷ முதல்ல புருஷக்கார பிரபத்தி தாயாருக்கு பண்ணும் பொழுது அந்த காக்காசுரனை கூட மன்னிச்சு விட்டுடின்னு சொல்லக்கூடிய பெருமாளையே மனசு மாத்தக்கூடிய இதுல இருக்கிறதுனா அது தாயார்னால புருஷக்காரம். அதனாலதான் சுவாமி தேசி சொல்ற மத்த எல்லாருமே புருஷக்காரத்தை மட்டும் சொல்றாளே அப்படின்னா புருஷக்காரம் மட்டும்தான் தாயா இருக்கா? தாயார் நமக்கு மோட்சத்தை வாங்கி கொடுப்பா, ஆனா மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது அப்படின்னு சில இடத்துல சில சம்பிரதாயத்துல சொல்றான்னா அது கிடையாது. புருஷக்காரம் வந்து பெருமாளுக்கு இல்லாததுனால அந்த பெருமையை நம்ம இது பெருமாளோட இன்னும் ஒரு அதிகமாக காரணமா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொன்னாலும் தாயாராலையும் மோட்சத்தை கொடுக்க முடியும். ஆனா அத தாயார் பெருமாள் ஆல கொடுத்தாதான் அது பெருமாளுக்கு ஒரு இதுன்றதுனால தனக்கும் அதான் ஆசை. அதுதான் பெருமாளும் சுதந்திரன் அப்படின்னா அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். தாயாரும் சுதந்திரன், தாயார் நினைச்சாலும் என்ன பண்ண, பெருமாள் சொன்னதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தாயார் என்ன பண்ற, பெருமாள்னாலதான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறா இல்லையா? அப்படி அப்ப வந்து சுதந்திரன் இல்லையே, பரதந்திரன் ஆயிடுறா இல்லையா, ஒருத்தர் டிபெண்ட் ஆயிடுறாள் என்ன கிடையாது. பெருமாளாலே சொல்லப்படணும்னு நினைக்கிறதே சுதந்திரம் தானே. தாயாருக்கு அப்படி பிடிச்சிருக்கு, தாயார் பெருமாளுமாக சேர்ந்திருக்கணும்ன்றா. ரெண்டு பேரும் ஒரே லட்சியத்துலதான் இருக்கா, எனக்கு வேற ஆசை உனக்கு வேற ஆசைன்னு தான் இந்த சண்டை வரும். ரெண்டு பேருக்குமே சகல லோகத்தையும் ரட்சிக்கணும் அப்படின்ற குணம் இருக்கிறதுனால அப்ப ரெண்டு பேரும் ஒரே லட்சியம்தான். எல்லா குழந்தைகளும் காப்பாற்றணும், யாரும் நாசமாக கூடாதுன்னு நினைக்க மாட்டா இல்லையா? அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சியமாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே சேர்ந்துதான் பரபிரம்மம் அப்படின்றது நம்மளுடைய சித்தாந்தம். அப்ப தாயாருடைய பெருமை சுவாமி தேசிகன் இவ்வளவு ஆச்சரியமாக வர்ணிக்கிறேர் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான இது இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பூர்ண தேஜஸ் புரதிபவதி பாடலாட்சிய அரசாங்கம்னு பூர்ண தேஜஸோட பூர்ண கலாச்சந்திரன் அப்படின்னு சொல்ற எவ்வளவு ஆச்சரியமா இருப்பாளோ தாயார் அந்த பாடலாட்சியார சாங்கம். அந்த பாதத்தினுடைய திருவதனுடைய அச்சு அந்த பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கு. அந்த யார் யார் ஒருத்தன் அந்த அந்த இதுல இருக்கோ அவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு வேதத்தினால கூட சில இடத்துல சொன்னா வெறும் பெருமையை சொல்லிட்டு போனா அது திருப்பி இது யாருக்கு இந்த பெருமை அப்படின்ற சந்தேகம் வரும். அது தாயார்னாலதான் இது நிவர்த்தி ஆறுது அப்படின்றது இங்க கொண்டாடி சொல்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அடுத்த ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். Thank you.